நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன், என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டே, என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன். நல்ல வாழ்வை நான் அமைத்துக் கொண்டேன், அந்த வாழ்விலே உன்னையும் அழைத்துக் கொண்டேன். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன், என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன். நானே எழுதி நானே நடித்த நாடகத்தில் நல்ல திருப்பம், என்னை நம்பி இருந்தாள் அவள் நலமடைந்தாள் என்றும், அதுதானே என் விருப்பம். நானே எழுதி நானே நடித்த நாடகத்தில் நல்ல திருப்பம், என்னை நம்பி இருந்தாள் அவள் நலமடைந்தாள் என்றும், அதுதானே என் விருப்பம். எதிர்காலம் ஒன்று புது கோலம் கொண்டு மணவாசல் தேடி வருமே. நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன், என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன். சொல்லும் காவியத்தில் வரும் மயக்கம், கண்மேல் பிறந்து கைமேல் முடியும் கதையில் என்ன தயக்கம், மலர் கட்டிலறையில் அன்பு கிட்டும் வரையில் சொல்லும் காவியத்தில் வரும் மயக்கம். ஒரு பாதி அங்கும் மறுபாதி இங்கும் சரிபாதி இங்கும் வருமே. நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன், என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன். மடிமேல் குயிலும் கொடி போல் துவளும் பேரழகை படம் பிடித்தேன், அந்த பட்டு முகத்தை இந்த சுட்டு விரலால் தொட்டு பார்க்கையிலே உயிர் துடித்தேன். கடல் போன்ற உள்ளம் கரை நீரி செல்லும் உடல் சேரும் எண்ணம் வருமே. நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன், என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன். நல்ல வாழ்வை நான் அமைத்துக் கொண்டேன், அந்த வாழ்விலே உன்னையும் அணைத்துக் கொண்டேன்.